வரம் வந்தால் கொக்கை போல கண்ணை மட்டும் கொத்துவாள். இறைவா பூமி வந்தால் நீ பெண்ணை கண்டு ஓடுவாய். பாவம் ஆண்கள் என்று நீ சொல்லி சொல்லி பாடுவாய். பெண் என்றால் எல்லாம் பொய்கள் தானா? இனி என்னை கொண்டு சேர்ப்பேனே என் வாழ்.